நண்பருக்கு வணக்கம். அந்த பதிவை பார்த்தேன். அந்த பொதுவாக வந்து நம்ம வந்து ஒரு எந்த ஒரு இடத்துலையும் வரப்பு போட்டாலும் சரி, ட்ரெஞ்ச் எடுத்தாலும் சரி, 3 அடி ஒரு பக்கெட்டு ஃபுல்லாக சரளமாக கொள்கிற அளவுக்கு தான் எடுக்கணும்னு சொல்கிறோம். இப்போதைக்கு தமிழ்நாட்டை மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, தண்ணீர் பற்றாக்குறை தான். அதனால் நஞ்சையாக இருந்தாலும் புஞ்சையாக இருந்தாலும் நீரை வந்து முதல்ல வந்து நிலம் வந்து பாதுகாத்து வச்சுக்கணும், நீரை வந்து சேமிக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து அடுத்து வரும் எதிர்வரும் காலத்தில் நீர் தேவைகளை வந்து பயிருக்கு வந்து போதுமான அளவு அதால் கொடுக்க முடியும். உலகம் பூராவுமே பூமி தான் எல்லா உயிரினங்களுக்கும் வேண்டிய தண்ணீரை தான் பிடிச்சி வச்சுக்குது. அதுலேருந்து தான் அருகம்புல் தனக்கு வேண்டிய தண்ணீரை எடுத்துக்குது, ஆலமரம் தனக்கு வேண்டிய தண்ணீரை எடுத்துக்குது. எந்த உயிரினமும் மழை பெய்யும் போது தண்ணி குடிக்கிறதே இல்லை. பூமி தான் எல்லாருக்குமா தண்ணியை குடிச்சி வச்சுக்குது. அந்த தண்ணியை தான் எடுத்து எல்லோரும் பயன்படுத்திக்கிறோம். இதுதான் காலங்காலமாக நடந்து வந்துட்டுருக்கு பூமி தோன்றிய நாள்லேருந்து. நம்ம தான் அறிவாளிகள் மாதிரி அந்த நீர் சேமிக்கிறது எப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் வழியிலேருந்து பிறன்று போய், அதாவது அதை மறந்துட்டு பூமியில் ஓட்டப்பட்டால் தண்ணி வரும்னு அவங்க சேமித்து வச்ச தண்ணியை எடுத்து பயன்படுத்திட்டு எப்படி தண்ணி காணா போச்சுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு நிற்கிறோம். இதனால தான் புவி வெப்பமயமாதல்ங்கிற தலைப்பும் உருவாச்சு, அதை விரிவாக வேறு இடத்துல பேசியிருக்கிறோம். அதனால் இந்த 3 அடி ஆழத்துக்காவது நீங்கள் வந்து ஒரு ட்ரெஞ்ச் எடுத்து அதை உள்பக்கமாக, புஞ்சைக்கு வந்து ட்ரெஞ்ச் எடுத்து உள்பக்கமாக மண்ணை போடணும், நஞ்சைக்கு வந்து ட்ரெஞ்ச் எடுத்து வரப்போ உயரமாக போடணும். புஞ்சையாக இருந்தாலும் நஞ்சையாக இருந்தாலும் 3 அடி ஆழத்துக்கு எடுக்கணும். புஞ்சையாக இருந்தால் என்ன செய்யணும், ஆங்காங்கே 4 மரங்களுக்கு நடுவில் ஒரு 2x2ங்கிற அளவில் குழி எடுத்தோம்னா ஒரு 1 ஏக்கர் பரப்பளவில் ஒவ்வொரு தோட்டமும் அமையணும் ஓரளவு. அப்போ தான் உள்ள ஈரம் வந்து இப்போ காக்கப்படும். அந்த மாதிரி காக்கும்போது ட்ரெஞ்சை எடுத்து வச்சுட்டு அதை வந்து புரட்டாசி மாதம் ட்ரெஞ்சை மூடணும். 3 அடி ஆழம் இருக்கணும் கண்டிப்பாக. அந்த குழியை மூடுறதுங்கிறது பக்கத்தில் கொஞ்சம் தூரத்துலேருந்து எடுத்து போட்டு மூடணும். ட்ரெஞ்சை எடுத்து அப்படியே உள்பக்கமாக விசிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரெஞ்சில் உள்ள மண்ணையே தள்ளி மூடலாம். அப்புறம் தோட்டத்தில் ஒரு 4 மரத்துக்கு நடுவுலங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு 40-50 குழியாவது 2x2 குழியை எடுத்து வச்சுருந்து புரட்டாசி மாதத்தில் அந்த குழியை மூடணும்னா தோட்டம் முழுமைக்கும் 1 ஏக்கரில் ஒரு 20-30 குழி, தென்னையாக இருந்தால் ஒரு 30-35 குழி, ஒரு 15 குழி, 20 குழி, எப்படி எவ்வளோ தென்னையை நெருக்கமாக வச்சுருக்கோமோ, எந்த எப்படி மரங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆங்காங்கே இந்த 2x2ங்கிறது ஒரு 15-20-30 அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பயிர்களுக்கு தகுந்த மாதிரி குழி அமைச்சிருந்தோம்னா அது வந்து 2x2 அடி ஆழத்துக்கு அந்த தோட்டம் வந்து முழுசாக உள்ள நீர் இறங்கிறதுக்கு உடனடியாக வழிவகுக்கும். நல்ல மண்ணாக இருந்தாலும் பாறையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மண்ணாக இருந்தாலும் இந்த 2x2 குழிங்கிறது தோட்டம் முழுமைக்கும் போட்டு வச்சுருக்கும் போது, அங்கங்கே போடும்போது தோட்டம் முழுமைக்கும் பெய்கிற நீர் வந்து முழுசாக உள்ளே இறங்கும். தோட்டத்தில் உள்ள இந்த 2x2 அடி ஆழத்தில் உள்ள வெப்பம்லாம் வெளியேறும். தோட்டம் முழுவதும் 2x2 அடி ஆழத்துக்கு நல்ல மழைக்காலங்களில் முழுசாக நனையும் போது அடுத்த கோடையில் போதுமான அளவு ஈரத்தன்மையோட தோட்டம் இருக்கும். அது வந்து அடுத்த கோடையில் பயிர்களுக்கு தாங்கும் திறனை கொடுக்கும், நல்ல செழிப்பான முறையில் வளரும். தூய்மையான மழை நீர் தான் இந்த உலகத்தின் மிகச்சிறந்த குடிநீரும் சத்துக்கள் நிறைந்த நீரும். அதனால் அது எப்படிப்பட்ட தோட்டமாக இருந்தாலும் முதல்ல மழைநீரை உள்வாங்கிற அமைப்பு வந்து நம்ம ஏற்படுத்தி வச்சுக்கணும். 1-2 ஆண்டுகளுக்கு இதை சரியாக செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இயல்பாகவே தோட்டம் தண்ணி இயல்பு இருக்கிற நிலைக்கு மாறிடும். கோடைக்காலங்களில் தாக்குப்பிடிக்கும் திறன் கிடச்சிடும். மழைக்காலங்களில் பொழிகிற நீரை தானே உள்வாங்க கற்றுக்கும். இந்த அடிப்படையில் தான் நம்ம செய்ய சொல்லியிருந்தோம். ஏற்கனவே திருவண்ணப்பட்டி ரமேஷுக்கு மாதிரி போட்டிருக்கிறோம் நம்ம மாந்தோப்பில், அதையெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தகுந்த துணையோடு செஞ்ச பழகுங்க. நன்றி.